நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நின்று பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம் உருவாக்கணும்.